சொல்ல போறே போய் சொல்ல போறே நீ ரொம்ப அழகியடி போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நான் கொஞ்சம் அசிங்கமாடி போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நீ ரொம்ப அழகியடி போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நான் கொஞ்சம் அசிங்கமாடி சின்னஞ்சிறு சிலையை சிரிக்க வைத்தேன் உறங்கிய நிலவை எழுப்பி விட்டேன் அழகின் மின்னல் கண்ணில் அடிக்க ஆசை வெள்ளம் நெஞ்சில் அடிக்க என்னில் நானே முழுகி போனேன் சின்ன கண்மணி சிரித்த சிரிப்பினிலே போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நீ ரொம்ப அழகியடி போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நான் கொஞ்சம் அசிங்கமாடி நீதானே உப்பு கல்லு நாதானே ஒரசிய தின்னால் என்ன கட்டக்கதிர் நீதானே தட்டு செட்டு நாதானே கொத்தி கொத்தி தின்னால் என்ன ஒத்த மாங்க நீதானே உப்பு கல்லு நாதானே ஒரசிய தின்னால் என்ன கட்டக்கதிர் நீதானே தட்டு செட்டு நாதானே கொத்தி கொத்தி தின்னால் என்ன சொல்ல போறே போய் சொல்ல போறே நீ ரொம்ப அழகியடி போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நான் கொஞ்சம் அசிங்கமாடி ரசிக்கின்ற பெண்ணே உன் ரசனைகள் என்னென்ன எனக்கென்று சொன்னால் என்ன உன்னோட ரசனையும் என்னோட ரசனையும் ஒன்றாக செய்தால் என்ன ரசிக்கின்ற பெண்ணே உன் ரசனைகள் என்னென்ன எனக்கென்று சொன்னால் என்ன உன்னோட ரசனையும் என்னோட ரசனையும் ஒன்றாக செய்தால் மோதல் வெட்டு சிறப்புக்குள் வாழ்ந்தால் என்ன கூற கூற சந்தோஷங்கள் இருவரும் கண்டால் என்ன உடல் என்பதை நாம் கடந்து விட்டு உறவுகள் கொண்டால் என்ன போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நீ ரொம்ப அழகியடி போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நான் கொஞ்சம் அசிங்கமாடி போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நீ ரொம்ப அழகியடி போய் சொல்ல போறே போய் சொல்ல போறே நான் கொஞ்சம் அசிங்கமாடி சின்னஞ்சிறு சிலையை சிரிக்க வைத்தேன் உறங்கிய நிலவை எழுப்பி விட்டேன் அழகின் மின்னல் கண்ணில் அடிக்க ஆசை வெள்ளம் நெஞ்சில் அடிக்க எண்ணில் நானே முழுகிப்போ